இக்கதை முழு விவரம். தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக், கோவிந்த் கமலாகர் தீட்சித் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதகைகளை கொண்ட ஒரு கட்டுரை சாயி லீலா தொகுப்பு 2 எண் 1 25 பக்கத்தில் பதிப்பித்துள்ளார். அது கீழ்கண்டவாறு. 1834 சக ஆண்டில் பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராமாராவ் கோதாரி ஒரு தடவை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார். அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியும் சகுன்மேரு நாயக்குடனும் கோவிந்த் கமலாகர் தீட்சித்துடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சில விஷயங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது புனித வேப்ப மரத்தடையில் அமர்ந்திருந்தது இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாபாவின் பாதகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர். அப்போது பாயியின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் இதற்காக அருமையான பாதகைகளை அவர் தயாரிப்பார் என்று யோசனை கூறினார். அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர். டாக்டர் கோதாரியிடமும் இதை பற்றி தெரிவிக்கப்பட்டது. அவரும் ஷீரடிக்கு வந்து பாதகைகளின் திட்டத்தை வரைந்தார். கண்டோபா கோயிலில் உள்ள உபாசினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார். உபாசினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதா நிம்ப விருட்சஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவிணம் திக்தமப்யப்ரியம் தம் தரும் கல்ப விருட்சாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். உபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன. பாபா அவற்றை சிரவண பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அத்தினத்தன்று காலை 11 மணிக்கு பாதகைகளை கண்டோபா கோயிலில் இருந்து துவாரகா மாயிக்கு ஜி கே தீட்சித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா அப்பாதகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேட்ட மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். ஒரு நாளைக்கு முன் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் 25 ரூபாய் மணி ஆர்டர் செய்திருந்தார். பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார். பிரதிஷ்டையின் மொத்த செலவு 100 ரூபாய் ஆகியது. அதில் 75 ரூபாய் நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் ஜி கே தீட்சித் அவர்களால் பாதகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழிபாடு ஜகடியை சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் 2 ரூபாய் அனுப்பி வைத்தார். பாதகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார். ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவும் கூரையும் சகுன்மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது. தற்போது ஜாக்கடி நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார். சகுன்மேரு நாயக் நைவேத்தியம், மாலை விளக்கு ஏற்றுதல் முதலியவைகளை செய்கிறார். பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜின் அடியவராவார். சக 1834 பாதகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் ஷீரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல்கோட் போக வேண்டும் என்று விரும்பி பாபாவின் அனுமதி இதற்காக வேண்டினார். பாபா அவரிடம் அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது என்றார். இதை கேட்டு பாயி அக்கல்கோட் செல்லவில்லை. பாதகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் ஷீரடிக்கு அடிக்கடி அவர் வந்தார். ஹேமாத் பந்திற்கு இவ்விபரங்கள் தெரியாதென்று திரு பி வி தேவ் முடிக்கிறார். அவர் அங்கனம் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சச்சரித்திரத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார். மொய்தீன் தாம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம். சீரடியில் மொய்தீன் தாம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார். கஃப்னி உடை அணிந்தார். லங்கோடு அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார். கிழிந்த மடிந்து போன கந்தை உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்பொழுதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்கா கீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பமுள்ளவர். அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும் பொழுது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு சித்தர் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடும்படி கூறும் குரல் கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புன்தாம்பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்பொழுதும் வேப்பமரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் உள்ள வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரக்கிளையின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நிம்காவும் போவார். அங்கு திரியம்பக டேங்கரோயின் வீட்டிற்கு போவார். பாபா திரு பாபா சாஹேபை விரும்பினார். அவரின் தம்பியான நானா சாஹேபுக்கு இரண்டாவது திருமணம் முடித்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பின் பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை அடைந்தார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தோர்கரும் கேசவ சிதம்பரும் மற்றும் பலரும் சீரடிக்கு வரத் தொடங்கினர். பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹுக்கா, புகையிலை, ஒரு டம்ளர், நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகள் எல்லாம் பாபா எப்பொழுதும் வைத்திருந்தார். தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணி துண்டே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்பொழுதும் துணியின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்கள் முதலியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்பொழுதும் அல்லா மாலிக், கடவுளே ஒரே உரிமையாளர்.